శ్రీమత్యై గోదాయై నమః శ్రీమతే రామానుజాయ నమః శ్రీమతే నిగమాంత మహాదేశికాయ నమః శ్రీమతే శ్రీరంగరామానుజ మహాదేశికాయ నమః శ్రీమతే శ్రీవరాహ మహాదేశికాయ నమః అస్మద్గురు పరంపరాయై నమః శ్రీవిష్ణుచిత్తకులనందనకల్పవల్లీం శ్రీరంగరాజహరిచందనయోగదృశ్యాం సాక్షాత్ క్షమాం కరుణయా కమలామివాన్యాం గోదామనన్య శరణ శరణం ప్రపద్యే. నమస్త భాయి, శుభకృత్ వర్షీయ తిరుపావై ఉపన్యాసస్య తిరుపావై ఉపన్యాసే అద్యతన పద్యం భవతి 33వది వింశతితమ పద్యం. కుత్తు విళక్కరియ ఇది పూర్వతన పద్యస్య అర్థం వయం శృతవంతః. తస్మిన్ నప్పినేదేవీం ఉద్దిశ్య, నీలాదేవ్యాః అవతారభూతాం నప్పినేదేవీం ఉద్దిశ్య, తత్వమన్ను తగవు ఇది కించిత్ కోపేన కథితం స్యాత్, అథవా నప్పిన్నా కుపితా స్యాత్. యత్ త్వయా క్రియతే తన్న సాధు ఇతి ఉక్తిం శ్రుత్వా నప్పిన్నై తావత్ కుపితా స్యాత్ ఇతి మన్యంతే గోపకన్యాః గోదాదయః గోదాద్యాః. ప్రథమం అనేన వింశతితమైన పద్యేన ప్రథమం కృష్ణమేవ ఉద్బోధయంతి, తస్య పరాక్రమత్వం స్తుత్య సంస్తుత్య కృష్ణం ఉద్బోధయంతి. కృష్ణమపి కృష్ణః అపి నాగచ్చతి నాపి నప్పిన్నై, అతయవ ఏవం మన్యంతే ప్రాయేణ నప్పిన్నై కుపితా స్యాత్. అస్మాభిః ఏవం ఉచ్యమాన సా ఈషత్ కుపితా స్యాతితి. అతః పునః నప్పినే దేవీం ఉత్తరార్ధే నప్పినే దేవీం ఉద్బోధయంతి స్తువంతి చ. చతుర్థ పంచకస్య అంతిమ పద్యం ఏతత్ 33వది. ఏతదనంతరం కృష్ణమేవ ఉద్బోధయంతి ఏకవింశతితమ ఏవం ద్వావింశతితమ పద్యాభ్యాం. అనంతరం కథం వా కృష్ణేన ఆగంతవ్యం ఇది త్రయోవింశతి పద్యేన రాచయిత్వా అనంతరం తస్య స్తవనం స్తుతిః భవతి. తదనంతరం అంతిమ పంచకేన వ్రతస్య సమాపనం వ్రతస్య ఫలయాచనం ఇత్యవం రీత్యా పద్యాని భవంతి. ఇదానీం పద్యం శ్రావ్యతే. పత్తు మూవర్ అమరర్కు మున్ సెన్రు కప్పం తవిర్కుం కలియే తూలయాయ్ సెప్పముడయాయ్ తిరరుడయాయ్ సెట్టార్కు వెప్పం కొడుక్కుం విమలా తూలయాయ్ செப்பென்ன மென்முலை செவ்வாய் சிறுமருங்குல் நப்பின்னெனங்காய் திருவே துவிலையாய் உக்கமும் தட்டொழியும் தந்துன்மணாளனை இப்போதே எம்மை நீராட்டேலோரும்பாவாய். 33வர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துவிலையாய் செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துவிலையாய் செப்பென்ன மென்முலை செவ்வாய் சிறுமருங்குல் நப்பின்ன நங்காய் திருவே துவிலையாய் உக்கமும் தட்டொழியும் தந்துன் மணாலனை இப்போதே எம்மை நீராட்டேலோ ரொம்பாவாய். பகவதஹ கிருஷ்ணஸ்ய பராக்கிரமத்துவம் ஸ்துயதே முப்பத்து மூவர் அமரருக்கு முன் சென்று. த்ரயஸ்திரிம்ஷத் தேவாஹ சந்தி தேஷாம் கோட்டியஹ வித்யந்தே த்ரயஸ்திரிம்ஷத் கோட்டிஷு அதவா கோட்டியஹ தேவாஹ வர்த்தந்தே இதி கஷ்சன பக்ஷஹ அதவா த்ரயஸ்திரிம்ஷத் கணேஷு தேவாஹ வர்த்தந்தே இத்யபி கைச்சித் கண்யதே. அஷ்ட பசவஹ அஷ்ட பசவஹ அஷ்ட ஏகாதச ருத்ராஹ த்வாதச ஆதித்யாஹ அஸ்வினி குமாரௌ த்வௌ ஆஹத்ய த்ரயஸ்திரிம்ஷத் இதி கணனா வர்த்ததே. அதவா அஸ்வினி குமாரயோ ஸ்தானே இந்திரஹ பிரஜாபதிரபி கைச்சித் கண்யேதே. தாதுஷானாம் தேவானாம் அமரர்க்கு அமரா நிர்ஜரா தேவாஹ இதிஹி அமரகோஷஹ அமராஹ யஸ்ய மிருத்யுன்ன விந்ததே இதி கிந்து தே ந முக்தாஹ முக்தாஸ்து மோக்ஷஸ்ய க்ருதே பகவதி ஸ்ரீமன்நாராயணே உபாயமேகம் அனுஷ்டீய தஸ்ய ப்ரீதிம் சம்பாத்ய தேன தத்தம் முக்தேன பிரதத்தம் மோக்ஷம் ப்ராப்னுவந்தி. மனுஷ்யேப்யஹ அதிக வருஷ பர்யந்தம் தேவாஹ ஜீவந்தி. பூலோகாத் தேவலோகே ஆயுஹ அதிகதயா வர்த்ததே தேவே தேவானாம். அஸ்மாகம் ஷண்மாசஹ தேஷாம் திவா அனந்தரம் ஷண்மாசஹ தேஷாம் நிஷா இதி. அஸ்மாகம் வர்ஷஹ ஏகஹ தேஷாம் தினம் இதிவத் கண்யதே. அதயேவ அமரர் இத்யுச்யதே கிந்து தேஷாமபி பிரளயஹ பவத்யேவ தேவத்வம் தாவத் ஜாயத் தேவத்வம் தாவத் நஷ்யதி. புனஹ தேஷாம் கர்மானுசாரம் தே புனர்ஜன்ம ப்ராப்னுவந்தி. ததாபி அமரர் இதிஹி அமர்த்தியாக இதிஹி தே ஸ்தூயந்தே. அமரருக்கு முன் சென்று யதா தேஷாம் ஹானிஹி பவதி க்ளேஷஹ பவதி துக்கம் பவதி தத் பூர்வமேவ பகவான் தத் சமீகர்த்தும் தத் தூரீகர்த்தும் உத்யுக்தஹ அஸ்தி. ஸ்ரீமத் ராமாயணே அபி ராவணஸ்ய வதம் பிரதி யதா தேவாஹ யாசிதவந்தஹ ததைவ பகவான் சித்தஹ ஆசீத் கஸ்யவா கிருஹே மயா பவிதவ்யம் இதி சஹ சிந்தயன் ஆசீத். முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலையாய். கப்பம் கம்பஹ சம்ஸ்கிருத பாஷாயாம் கம்பஹ நடுக்கம் இது உச்சதே திராவிட பாஷாயாம். ததேவ கப்பம் இது அபவத். கப்பம் தவிர்க்கும் கலியே தஞ்ச கம்பம் நிவாரணசீலஹ கலி மகாபலி இது இது வக்தும் சக்யதே பலவான் இது தூயிலையாய். सूर्यया निद्रां त्यज उत्तिष्ठ इति। अस्मिन् संदर्भे गजेन्द्र रक्षणमेव स्मर्यते आचार्यैः। यथा गजेन्द्रः ग्रहेण पीडितः आसीत्, नक्रेण पीडितः आसीत्, नक्र गजेन्द्रयोः करीन्द्रयोः युद्धं जातम्। अनन्तरं भगवान् यदा करीन्द्रः आदिमूल इति क्रोशनं कृतवान्, तदा भगवान् झटिति तस्य गरुडवाहनेन आगत्य तं च रक्षितवान्। गजेन्द्ररक्षा त्वरितं भवन्तम् इति स्तुवन्ति वेदान्तदेशिकाः, वेदान्ताचार्याः। तस्मै त्वराय नमः इति पराशरभट्टार्याः स्तुवन्ति। भगवान् हे भगवन् तव त्वरायै नमः, यया त्वरया तु आगतवान् करीन्द्रं रक्षितं, तस्यै त्वरायै नमः, तस्यै त्वरायै नमः इति। अस्ति कश्चन किञ्चन पद्यं प्रातस्मरणाय। नक्राक्रान्ते करीन्द्रे मुकुलितनयने मूलमूलेति खिन्ने नाहं नाहं न चाहं न च भवति पुनस्तादृशो मादृशेषु। इत्येवं त्यक्तहस्ते सपदि सुरगमे भावशून्ये समस्ते मूलं यत्प्रादुरासीत् सदिशतु भगवान् मङ्गलं सन्ततं नः, मङ्गलं सन्ततं नः। बहु अद्भुतं पद्यम् एतत्। नक्राक्रान्ते करीन्द्रे मुकुलितनयने मूलमूलेति खिन्ने, आदिमूल द्राविडभाषायाम् आदिमूलमे स्तुवन्ति आळ्वार् महाभागाः गजेन्द्ररक्षितारं भगवन्तं बहुत्र। यदा करीन्द्रः मूल इति खिन्नः सन् आक्रोशनं कृतवान्, देवाः सर्वेपि नाहं नाहं नाहं आदिमूलः स तु भगवान् एव इति तस्य साहाय्यं कर्तुं नैव गतवन्तः। तर्हि भगवान् तस्य गरुडवाहनम् आरुह्य धावितवान् इति। तत्रापि स्वारस्यं वदन्ति भट्टार्याः, पराशरभट्टार्याः, गरुडस्य वेगः तावत् मन्दः आसीत् इति अमन्यत भगवान्। गरुडात् पुरतः धावित्वा स गरुडमपि आत्मना सह नीतवान् इति तेषां स्तुतिः। तद्वत् मुपत्तुमुरमर्कमुञ्झन्ते कप्पं तविर्कं कलिये तुलयाय। तदर्थमेव भगवान् योगनिद्रां कुर्वन् अस्ति। शयनं कुतः तस्य? सर्वजगत् स्रष्टुः शयनं कथं भवितुमर्हति? प्रसूता माता शिशोः पार्श्वे भवने शयनं कर्तुं शक्नोति वा? तुलयाय, इदानीं कृष्ण त्वं गृहस्य अन्ते शयनं कुर्वन् अस्ति। अभिनयं करोषि, यथा त्वं देवानां कृते साहाय्यं कृतवान् इदानीम् अस्माकं कृते साहाय्यं करोतु। किन्तु अस्माकं तु इदानीं दुःखम् इति किञ्चित् न, किन्तु आशा वर्तते त्वाम् अनुभवितुम्। इच्छा वर्तते त्वाम अनुभवितुम त्वया सह भवितुम तव शोभन मूर्तिम आकारं द्रष्टुम आशा वर्तते अस्माकं तावदेव अस्माकं कृते साहाय्यं त्वया कर्तव्यम् इति अतः उत्तिष्ठ सेप्पमुडयाय सेप्पम इत्युक्ते आर्जवम् न किमपि कपटत्वं न विद्यते किन्तु आर्जवम् रक्षणे यदा प्रवृत्तः त्वम् आर्जवेन खलु आचरति त्वं किम् उक्तवान् अस्माकं कृते श्वः आगच्छन्तु आगच्छत अहं युष्माकं कृते दर्शनं प्रदाय यत्किमपि याचितं तद्दास्यामि इति उक्तवान् सेप्पमुडयाय अतः उत्तिष्ठ तिरळुडयाय तव सदृशः न कोऽपि विद्यते त्वत्सदृशः न कोऽपि विद्यते वीर्यवान् पराक्रमवान् पराक्रमशाली न कोऽपि विद्यते செற்றார்க் வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலையாய் செற்றார் வைரிணஹ வைரிணஹ ந சோடும் சக்னுவந்தி பகவதஹ பராக்கிரமம் தேஜஹ சோடும் ந சக்னுவந்தி செற்றார்க் வெப்பம் கொடுக்கும் விமலா அனக விமலா இத்துக்தே அனக அமலன் ஆதிபிரான் அடியார்க்கென்னை ஆட்படுத்த விமலன் இதிஹி ஸ்துவந்தி திருப்பான் ஆழ்வார் மகாபாகாக ஆழ்வார் மகாபாகாக வைரிணாம் விநாசே பிரயுக்தஸ்ய பகவதஹ தோஷஹ ஸ்யாத் அகஹ ஸ்யாத் யதோஹி மாரணாய சஹ ப்ரவர்த்ததே இத்யுச்யதே சேத் ந தேஷாம் வைரித்வமேவ சஹ நாசயதி வைரினம் நாசயதும் ந இச்சதி பகவான் அதேவ ராவணஸ்யாபி புனஹ ஏகவாரம் சந்தர்ப்பம் தத்தவான் தஸ்ய பிரதான காரியம் பவதி பக்த ரக்ஷணம் ஆத்யம் உத்தேசியம் பவதி பக்த ரக்ஷணம் சாது பரித்ராணமேவ ரக்ஷணம் எதி தத்கர்த்தும் துஷ்கிருதாக மத்தியே விக்னோ பூத்வா விக்னாக பூத்வா ஆகச்சந்தி சேத் தேஷாம் விநாசஹ பவதி அஸ்து கிருஷ்ணஹ न किमपि उत्तरं दत्तवान् न पिन्नै अपि न किमपि उत्तरं दत्तवती पुनः न पिन्नै देवीमेव उद्बोधयन्ति सेप्पन्न मेन्मुलै सेव्वाय् सिरुमरुङ्गुल् न पिन्नै नङ्गाय् चेप् इति लोहविशेषः वर्तते तस्याः स्तनभागः अत्र वर्ण्यते செப்பென்ன மென்முலை செவ்வாய் சிறுமருங்குல் மிருது ரூபேன வர்த்ததே தஸ்யாஹ ஸ்தனத்வயம் செவ்வாய் சிறுமருங்குல் அதரம் மதுரம் இதிவத் தவ தஸ்யாஹ அதர அதரமபி ரக்தமயம் வர்த்ததே அபிச ஸ்மயஹ तदपि बहु शोभनं भासते इति सर्वेपि अवयवाः तस्याः सुन्दराः वर्तन्ते इति भावः तदेव स्वीकृत्य स्तुवन्ति आह्वयन्ति सेप्पेन्न मेन्मुलै सेव्वाय् सिरुमरुङ्गुल् नप्पिन्ने नङ्गाय् समस्त सौन्दर्यानाम् आकृतिः त्वं तव आकृतिः समस्त सौन्दर्यानां ಸಮೂಹ ಇತಿ ನಪ್ಪಿನ್ನೈ ನಪ್ಪಿನ್ನೈ ನೀಲಾದೇವಿ ತಿರುವೇ ತಿರು ಶ್ರೀಹಿ ತ್ವಮೇವ ಸಾಕ್ಷಾತ್ ಶ್ರೀಹಿ ಇತಿ. ಸ್ತವನ ಸಮಯೇ ಯದಿ ಪ್ರತಿಭಾ ವರ್ತತೆ ತರ್ಹಿ ಕಮಪಿ ಸಂಬಂಧಂ ಸ್ವೀಕೃತ್ಯ ಏತಾದೃಶ ಸ್ತುತಿಂ ಕರ್ತುಂ ಶಕ್ಯತೆ. ಸುವಂತಿ ವೇದಾಂತಾಚಾರ್ಯಃ ಗೋತಾಸ್ತುತ್ಯಾಂ ಸಾಕ್ಷಾತ್ ಕ್ಷಮಾಂ ಕರುಣಯಾ ಕಮಲಾಮಿವ ಇತಿ. ಗೋದಾದೇವಿ ತ್ವಂತು ಸಾಕ್ಷಾತ್ ಕ್ಷಮಾಯೇವ ಕಿಂತು ತವ ಕರುಣಾಂ ತಾವತ್ ಪಶ್ಯಾಮಶ್ಚೇತ್ ತ್ವಂ ಶರೀರೇವ ಇತಿ ಅಸ್ಮಾಕಂ ಭಾತಿ. ಅನ್ಯಾ ಕಮಲಾ ಇವ ತ್ವಂ ಭಾಸಿ ಇತಿ ಸ್ತುವಂತಿ. ತದ್ವತ್ ನೀಲಾದೇವಿಯಪಿ ತ್ವಮೇವ ಶ್ರೀಹಿ ಅತೇವ ಶ್ರೀನಿವಾಸಃ ತವ ಭರ್ತಾ ಇತಿ ತಾಂಚ ತತ್ವಾ ತಿರುವೇ ತುಯಿಲಯಾಯ್ ತುಯಿಲಯಾಯ್ ನಿದ್ರಾಂ ತ್ಯಜ ಉತ್ತಿಷ್ಟ ಶಯ್ಯಾಂ ತ್ಯಜ. ಉಕ್ಕಮಂ ತಟ್ಟೊಳಿಯಂ ತಂದು ಉನ್ ಮನಾಳನೆ ಇಪ್ಪೋದೇ ಎಮ್ಮೈ ನೀರಾಟೇಳು ರಂಭಾವಾಯ್. ಉಕ್ಕಂ ಇತಿ ಆಲವಟ್ಟಂ ಇತಿ ಉಚ್ಯತೆ. ವ್ಯಜನಂ ಹಸ್ತೆ ಸ್ವೀಕೃತ್ಯ ಚಾಮರ ಇತಿ ವರ್ತತೆ ಖಲು ಭಗವತಃ ಮಂದಿರೇಷು ಅಪಿ ದ್ರಷ್ಟುಂ ಶಕ್ಯತೆ ಚಾಮರ. ಚಾಮರ ತಂಚ ಚಾಮರಂ ತೇನ ಚಾಮರೇಣ ಕೈಂಕರ್ಯಂ ಕರ್ತುಂ ವಯಂ ಇಚ್ಛಾಮಃ. ತದರ್ಥಂ ಉಕ್ಕಂ ದೇಹಿ ತಟ್ಟೊಳಿ ಇತಿ ಕಣ್ಣಾಡಿ ಇತಿ ಉಚ್ಯತೆ. ತಟ್ಟೊಳಿ ದರ್ಶನಂ ಇತಿ ಉಚ್ಯತೆ ಖಲು ತತ್ಸರ್ವಮಪಿ ಅಸ್ಮಾಕಂ ಕೃತೆ ದೇಹಿ. ಏತತ್ಸರ್ವಂ ಭಗವತಃ ಕೈಂಕರ್ಯಂ ಕರ್ತುಂ ಅಸ್ಮಾಭಿಃ ಅಸ್ಮಾಕಂ ಅವಶ್ಯಕಂ ಭವತಿ. ಇಪ್ಪೋದೇ ಎಮ್ಮೈ ನೀರಾಟ್ಟು ಕಾಲಸ್ಯ ವ್ಯಯಃ ಮಾ ಭೂತು ಇದಾನೀಮೇವ ಏತ ಕ್ಷಣಮೇವ ಅಸ್ಮಾಕಂ ಕೃಷ್ಣೇನ ಸಹ ಯೋಜಯ. ನೀರಾಟ್ಟು ಇತ್ಯುಕ್ತೆ ಕೃಷ್ಣಾನುಭವಂ ದೇಹಿ. ಕೃಷ್ಣಸ್ಯ ಅನುಭವಂ ಅಸ್ಮಾಕಂ ದೇಹಿ ಅಸ್ಮಭ್ಯಂ ದೇಹಿ ಇತಿ ಅರ್ಥಃ. ಏವಂ ನಪ್ಪಿನ್ನೈ ದೇವೀಂ ಪ್ರಾರ್ಥಯಂತಿ ಸಾಪಿ ಪ್ರಸೀದತಿ. ಏತದನಂತರಂ ಕೃಷ್ಣಸ್ಯ ಉದ್ಬೋಧನಂ ಭವತಿ. ಅತ್ರ ಸ್ವಾಪದೇಶೇ ಏತದೇವ ಉಚ್ಯತೆ. ಭಗವಂತಂ ಪ್ರಾಪ್ನೋತುಂ ತತ್ಪೂರ್ವಂ ದೇವ್ಯಾಃ ದೇವೀನಾಂ ಅನುಗ್ರಹಃ ಅಸ್ಮಾಭಿಃ ಪ್ರಾಪ್ತವ್ಯಃ. ಶ್ರೀಭೂ ನೀಲಾ ಇತ್ಯಾದೇಹ ಇತ್ಯಾದ್ಯಃ ದೇವ್ಯಃ ವರ್ತಂತೆ ಭಗವತಃ. ತೇಷಾಂ ಪುರುಷಕಾರಂ ಪ್ರಾಪ್ಯ. ಕಿಮರ್ಥಂ ತೇಷಾಂ ಪುರುಷಕಾರಂ ಇತ್ಯುಚ್ಯತೆ ಚೇತ್ ಅಸ್ಮಾಕಂ ಅಹಂಕಾರ ಮಮಕಾರದಯಃ ವರ್ತಂತೆ ಖಲು. ತೇವ ವಿಘ್ನಾಃ ಭವಂತಿ ಭಗವತ್ ಪ್ರಾಪನೆ ತೇಯವ ವಿರೋಧಿನಃ. ವಿರೋಧಿನಃ ಬಹಿಃ ನ ವರ್ತಂತೆ ಅಸ್ಮಾಕಂ ಅಂತಃ ಏವ ವರ್ತಂತೆ. ತಾನ್ ಅಹಂಕಾರ ಮಮಕಾರಾದೀನ್ ಜೇತುಂ ನ ಶಕ್ಯಂ ಅಸ್ಮಾಭಿಃ. ಅತೇವ ಆದೌ ಗುರುಂ ಪ್ರಾಪ್ಯ ಆಚಾರ್ಯಂ ಪ್ರಾಪ್ಯ ತೇನ ದ್ವಾರಾ ಪುರುಷಕಾರ ಪ್ರಪತ್ತಿಂ ದೇವೀನಾಂ ಪುರತಃ ತತ್ರ ಪ್ರಪತ್ತಿಂ ಕೃತ್ವಾ ತದನಂತರಂ ಸಾಕ್ಷಾತ್ ಮೋಕ್ಷಸ್ಯ ಕೃತೆ ಪ್ರಪತ್ತಿಃ ಕರ್ತವ್ಯಃ ಇತಿ ಸಂಪ್ರದಾಯಃ. ತದೇವ ಸೂಚ್ಯತೆ ಅನೇನ ಪದ್ಯೇನ. ಅಸ್ತು ಅತ್ರ ವಿರಮಾಮಿ. ಅನಂತರಂ ಏತ್ರ ಕಲಂಗಳ್ ಇತಿ ಏಕವಿಂಶತಿತಮ ಪದ್ಯಸ್ಯ ಅರ್ಥಂ ಅಗ್ರಿಮ ಧ್ವನಿ ಮುದ್ರೇಣ ವಯಂ ಅನುಭವಿಷ್ಯಾಮಃ. ಮಹಾನ್ ಧನ್ಯವಾದಃ. ಶ್ರೀಮತ್ಯೈ ಗೋದಾಯೈ ನಮಃ. ಶ್ರೀಮತೇ ರಾಮಾನುಜಾಯ ನಮಃ. ಶ್ರೀಮತೇ ನಿಗಮಾಂತ ಮಹಾದೇಶಿಕಾಯ ನಮಃ.